கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீ வியாசம் தத்தோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 3 சுருக்கத்தின் சுவை. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய கிரந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பக்திரு வைலட்சண்யம் எல்லாவற்றையும் முதல் வாரத்தில் பார்த்தோம். சென்ற வாரம் புராணம் எப்படி தொடங்கியது அப்படிங்கறத பார்த்தோம். மைத்ரேய மகரிஷி தன்னுடைய ஆச்சாரியனான பராசர மகரிஷி கிட்டக்க மிகவும் பணிவோட வந்து சரணடைந்து சில கேள்விகள் கேட்டார். இவர் கேள்விகள் கேட்டவுடனே பராசர மகரிஷிக்கு தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுகிரகம் ஞாபகம் வந்துடுத்து. அந்த வரலாறை சொன்னார். பராசர மகரிஷியினுடைய சின்ன வயசுல அவருடைய தாத்தாவான வசிஷ்டரும் புலஸ்திய மகரிஷியும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்கள், அவர் ஒரு பெரிய புராணத்தை இயற்றுவார் அப்படின்னு. இந்த மைத்ரேயர் கேட்ட கேள்விகளுக்கு இவர் பதில் அளித்தால் அப்பேற்பட்ட ஒரு புராணம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு கிருதஜ்ஞதையோட இந்த வரலாற நினைச்சு பார்த்து மைத்ரேயருக்கு சொல்றார். சொல்லிட்டு அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க ஆரம்பிக்கிறார். மைத்ரேயர் கேட்ட கேள்விகள் என்ன ஞாபகப்படுத்தி பார்ப்போம். 6 விதமான கேள்விகள் கேட்டார்னு பார்த்தோம். அதுல முதல் 4 விதமான கேள்விகள் ஒரு வகை, 5வது 6வது அது வேற வகைகள். முதல் 4 விதமான கேள்விகள் என்ன? உலகம் எப்படி உண்டாகிறது, அதன் மூலப்பொருட்கள் என்ன, யாரிடமிருந்து உண்டாகிறது, யார்கிட்டக்க லயமாகிறது, இதெல்லாம் ஒன்னுத்துக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்ட கேள்விகள், கனெக்ஷனோட வருது. எல்லாத்துக்கும் பதில் சேர்த்துதான் சொல்லணும். இப்படி 4 கேள்விகள். 5வது கேள்வி, தேவர்கள் மனுஷ்யர்கள் இவர்களுடைய சந்ததிகளை பத்தி சொல்லணும், அந்த வரலாறுகளை சொல்லணும்னு கேட்டிருக்கார். 6வது கேள்வி, வர்ணாசிரம தர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு தனியா பிறகு பதில் சொல்லுவார். முதல்ல இந்த 4 விதமான கேள்விகளை நாம் எப்படி அணுகுவது அப்படிங்கறத சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறார் மகரிஷி. இப்போ இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கும் அந்த பதில். விஸ்தாரமா ஒரு கதையை சொல்றேன்னு ஆரம்பிச்சா பொதுவா ஜனங்கள் உட்கார மாட்டான், அவளுக்கு சுவாரஸ்யம் இருக்காது பெருசா நீளமா சொன்னோம்னா. அதனால சுருக்கமா சொல்லுவா பெரியவா. இதுக்கு ஒரு கதை சொல்றது வழக்கம். ஜனமேஜயன் ஒரு ராஜா இருந்தான், பரீட்சித்தினுடைய பிள்ளை. அவனுக்கு மகாபாரதம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் வைஷம்பாயனர். லட்ச ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கு, அப்பேற்பட்ட மகாபாரதத்தை சொல்றேன் உட்காரு அப்படின்னா ஜனமேஜயன் மாட்டேன்னு விட்டான். எனக்கு அவகாசம் இல்ல, பொழுது இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டான். சரி போனா போறது, ஒரே ஒரு பர்வா சொல்றேன் கேளு அப்படின்னார். அதுக்கும் பொழுது இல்லன்னு விட்டான். போனா போறது, ஒரே ஒரு அத்தியாயம் சொல்றேன் கேளு அப்படிங்கிறார். அதுக்கும் பொழுது இல்லன்னு விட்டான். சரி போனா போறது, ஒரே ஒரு ஸ்லோகமாவது கேக்குறியா, நிறைய நாழி ஆகாது, ஒரு ஸ்லோகம் சொல்ற, எத்தனை நாழி ஆயிட போறது கேளு அப்படின்னார். சரி பெரியவர் இவ்வளோ தூரம் கெஞ்சறாரே அப்படின்னு ஜனமேஜயன் ஒத்துண்டான். அழகா ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் அவர். துவாவிமௌ புருஷௌ மூடௌ சுயோதன தசானனௌ கோக்ரஹம் வனபங்கம் ச திருஷ்டா யுத்தம் புனப் புனகா அப்படிங்கிற ஸ்லோகம். என்ன சொல்றது இந்த ஸ்லோகம்? மூடர்கள் இருந்தார்கள் 2 பேரு. யாருன்னா சுயோதனன் அதாவது துரியோதனன், தசானனன் ராவணன். இவா 2 பேரும் பெரிய முட்டாள்கள் உலகத்துல அப்படின்னார். ஏன்னா ஒருத்தன் பார்த்தான் கோ கிரகணத்தின் பொழுது, அதாவது பசுக்களை ஓட்டிண்டு போன வரலாற்றின் பொழுது அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை ஒருத்தன் பார்த்தான், யார், துரியோதனன். அதே போல வனபங்கம் அப்படிங்கிற வரலாறு, அசோகவனத்தை அழித்த வரலாறுல ஹனுமானுடைய பிரதாபத்தை பார்த்தான் ராவணன். இந்த 2 பிரதாபங்களையும் பார்த்த பிறகும் இந்த எதிரிகளோட சண்டை போடணும்னு நினைச்சு திருப்பி திருப்பி யுத்தத்துக்கு போய் அழிஞ்சார்களே ஐயோ பாவம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகம். இத கேட்ட உடனே ஜனமேஜயனுக்கு ஆசை பிறந்து கொடுத்து, யாரு சுயோதனன், யாரு துரியோதனன், யாரு தசாநனன் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியா மேல மேல கேட்க கடைசியில பூர்த்தியா மகாபாரதத்தை சொல்லிவிட்டார். பிறகு ராமாயணத்தையும் சொல்லி முடிச்சார். இந்த மாதிரி நடந்தது வரலாறு, அப்படி சொல்லுவார்கள் பெரியவர்கள். சுவையா இருக்கும் சுருக்கமா சொன்னா, அந்த மாதிரி சுருக்கமா சொல்லிடுவான் முதல்ல. அதுக்கு மேல நமக்கு ஆர்வம் பிறக்கும், அத பத்தி இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம்பளே ஆசையோட இருக்கும் பொழுது அப்ப அந்த விஷயத்தை கொடுத்தா அத நம்மளால நன்னா ஜீரணிக்க முடியும், நன்னா ஏத்துக்க முடியும். இது நன்னா தெரியும் பெரியவர்களுக்கு. அதனால சின்னதா சுருக்கமா சுவையா சொல்லிடுவா பதில. பராசர மகரிஷியும் அப்படியேதான் சொன்னார். சுருக்கமா ரெண்டு ஸ்லோகங்கள்ல பதில் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹரயே சங்கராய ச வாசுதேவாய தாராய சர்கஸ்தித்யந்தகாரிணே. இதுல இருக்கிற முதல் ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலும் இருக்கு, மணியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நித்யானுசந்தானத்துல வரணும் அப்படிங்கறதுக்காகவே வியாச பகவான் தன்னுடைய தந்தையான பராசர மகரிஷி போட்ட ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து வைக்கிறார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தை எம்பெருமான் பிரம்மாவை கொண்டு ருத்ரனை கொண்டு சிருஷ்டித்து சம்ஹரித்து வைக்கிறார் வாசுதேவனான பகவான். அப்பேற்பட்ட வாசுதேவனான விஷ்ணுவான பகவான் எப்படி இருக்கார்னா, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படிங்கிறார். அவிகாரனாக இருக்காராம் எம்பெருமான். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ வெள்ளியில ஒரு கிண்ணம் செய்யறா அப்படின்னு வச்சுப்போம். வெள்ளியில ஒரு கிண்ணத்தை செய்யறானா அதுக்கு என்ன வேணும், வெள்ளி வேணும், கிண்ணம் பண்றவன் வேணும். இந்த வெள்ளிக்கு உபாதான காரணம்னு பேரு, மெட்டீரியல் காஸ். அதே மாதிரி பண்றவனுக்கு நிமித்த காரணம்னு பேரு, மேனேஜரியல் காஸ். இந்த மாதிரி உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எம்பெருமானே இருக்கான். எம்பெருமான் நாராயணன் தானே இந்த ஜகத்துக்கு, இந்த உலகத்துக்கு மெட்டீரியல் காசாகவும் இருக்கான், மேனேஜரியல் காசாகவும் இருக்கான். அவனேதான் உலகமாக பிரதிபலிக்கிறான், அவனே உலகத்தை உண்டாக்குகிறான். இப்படி ஆனா என்ன ஆகும், இப்ப வெள்ளி ஒரு பாரா இருக்கு, அத வந்து நம்ம கிண்ணமா மாத்தினோம்னா அது ஒரு விகாரம் அடையிறது, அதுல ஒரு மாறுதல் இருக்கு. ஆனால் எம்பெருமான் மட்டும் அப்படி கிடையாது. உலகத்துல எந்த ஒரு உபாதான காரணம் இருந்தாலும் அது மாறுதல் அடையும். ஒரு விஷயமாக வேறு விஷயமாக மாறும் பொழுது அதுவே மாறுதல் அடையும். ஆனா எம்பெருமான் வாசுதேவன் மட்டும் அப்படி கிடையாது, அவன் மாறுதலே அடைய மாட்டான், விகாரமே அடைய மாட்டான். அதனால அவனுக்கு அவிகாரன் அப்படின்னு பேரு, அவிகாராய அப்படிங்கிறார். அடுத்தது சுத்தாய. எம்பெருமானுக்கு அழுக்குகள் ஏதாவது ஒட்டுமோ, கிடையவே கிடையாது. அவனுக்கு ஹேய பிரத்யநீகன் ஒரு பெயர் உண்டு. அவன் எப்பொழுதுமே சுத்தமாவே இருப்பான். எந்த விதமான செயல்கள் அவன் செஞ்சாலும், இந்த லீலா விபூதியிலேயே வந்து அவதாரங்கள் பண்ணினாலும் அவனுக்கு பாபங்களோ அழுக்கோ ஒட்டவே ஒட்டாது. அவன் சுத்தன், சுத்தாய அப்படின்னார். அதே போல அவன் நித்யன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், அவனுக்கு அழிவே கிடையாது. உலகமெல்லாம் போய் அவன் கிட்டக்க லயமடையும் பொழுதும் அவன் அப்படியேதான் இருக்கான், நித்தியனா இருக்கான். நித்யாய, இப்படி எல்லாம் ஒருவனால எப்படி இருக்க முடியும், ஏன்னா அவன் பரமாத்மாப்பா, பரமாத்மனே அப்படின்னார். இந்த பரமாத்மா தான் ஏகரூபனாக இருந்துண்டு எல்லாரையும் ஜெயிக்கிறவனாக திகழ்கிறான், எல்லாருக்கும் மேலானவனாக திகழ்கிறான். சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்னார். இப்படி எம்பெருமான் இருப்பதற்கு காரணம் அவன் வாசுதேவனாக இருக்கிறது. இப்ப வாசுதேவன், வாசுதேவன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன புரியறது, வசுதேவ புத்திரன் வாசுதேவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா வசுதேவ புத்திரனா கிருஷ்ணனா அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே நாராயணனுக்கு வாசுதேவன் பேர் உண்டு. ஏன்னா வாசுதேவனுக்கு வேற ஒரு பொருள் உண்டு. வாசுன எங்கும் இருப்பவன் அர்த்தம், தேவன்ன தலைவன் அர்த்தம். எம்பெருமான் எங்கும் எப்பொழுதும் இருப்பவன், அதனாலேயே அவனுக்கு வாசுதேவன் பேரு. இப்பேற்பட்ட எம்பெருமான் பிரம்மா சிவன் இவா எல்லாரையும் கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னுட்டார். மைத்ரேயருக்கு தலை சுத்தித்து. என்ன சொல்றாருனே புரிய வரலையே. நாலு கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம். உலகம் எப்படி உண்டாகிறது, யார்கிட்ட இருந்து உண்டாகிறது, மூலப்பொருள் என்ன, எங்க லயமாகிறது, எல்லாத்துக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி விஷ்ணு அப்படிங்கறது ஏதோ சுமாரா புரியுது. ஆனா இது வந்து எப்படி பண்றார் எம்பெருமான், எப்படி அவிகாரமா இருக்கார், எப்படி அவரே ஜகத்துக்கு காரணமா இருக்கார், அப்ப பிரம்மா சிவன் இவாளெல்லாம் கொண்டு பண்றார் அப்படின்னு சொல்றாரே, அது எப்படி நடக்கிறது அப்படின்னு எல்லாம் அவருடைய மனசுல கேள்விகள் எழும்ப, இந்த சுருக்கமான பதிலை மேல விரிவாக சொல்ல தொடங்குகிறார் பராசர மகரிஷி. சிஷ்யனுடைய ஆத்துரத்தை பார்த்துட்டு ஆச்சாரியாள்லாம் பதில் சொல்லுவா, அதுதான் செய்யறார் இந்த இடத்துல பராசர மகரிஷியும். மேல உலகம் உண்டான வரலாற்றை விரிவாக சொல்லுவார், அதை என்ன சொன்னார் அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்க்கலாம்.